வெண்ணிலாவே, விண்ணாளும் வெண்ணிலாவே, ஓஹோ வெண்ணிலாவே, விண்ணாளும் வெண்ணிலாவே, வீசும் தென்றலிலே பேசும் வெண்ணிலவே, வீசும் தென்றலிலே பேசும் வெண்ணிலவே, என் வாழ்வின் ஜோதியின் புறவே, என் வாழ்வின் ஜோதியின் புறவே, அழகு தாரகை மாலை சோடும், அழகு தாரகை மாலை சோடும், அன்னம் உறங்குதடா என் எண்ணம் நெருங்குதடா, வீசும் தென்றலிலே பேசும் வெண்ணிலவே. காவில் விளையாடும் என்னாலும் காதலாலே கவிதை பாடும், காவில் விளையாடும் என்னாலும் காதலாலே கவிதை பாடும், கண்கள் உறங்கையிலே கனவை கலைக்காதே, கண்கள் உறங்கையிலே கனவை கலைக்காதே, அழகு தாரகை மாலை தோடும், அழகு தாரகை மாலை தோடும், அன்னம் உறங்குதடா என் எண்ணம் நெருங்குதடா, வீசும் தென்றலிலே பேசும் வெண்ணிலவே.